கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி கொள்ளுகிறேன். இப்படியா இந்த நாளிலே நாம் இந்த இடத்துல கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியா, விசேஷமாய் அவர் நமக்காக அவர் செய்த இந்த தியாகத்தை நினைவு கூறும்படியாக இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று அவர் திருவிருந்தை குறித்து சொன்னார். அப்போ தேவன் விரும்புகிறது அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். ஆனால் இந்த மரணம் எப்படி நினைவு கூறப்பட வேண்டும் என்றால், உலகத்தில் மரணங்களை நினைவு கூறும் பொழுது நாம் அதை துக்கத்தோடு நினைவு கூறும், ஐயோ அவர் இழந்து விட்டோமே, அவர் மரித்து போனாரே, அவர் இப்பொழுது நம்மோடு இல்லையே என்கின்ற துக்கம் நம்மை வாட்டி வதைக்கும். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அப்படிப்பட்டது அல்ல. இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மரணம் மாத்திரம்தான், மற்ற எல்லா மரணத்தை காட்டிலும் எல்லா மரணமும் இழப்பு. ஆனால் இயேசுவின் மரணம் மாத்திரம்தான் நமக்கு ஆதாயம். அந்த மரணம் மாத்திரம்தான் நமக்கு ஆதாயமாய் உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு மரணம். மற்ற எல்லா மரணமும் அதை மறித்து போனார்கள். வருடா வருடம் அந்த மரணத்தை நினைவு கூறுகிறார்கள், சிலைகளை வைக்கிறார்கள், ஏதோ காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். என்னதான் செய்தாலும் அவர்கள் வருகிறது இல்லை. ஆனால் எங்கே இருவர் என் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் இன்றைக்கு அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த மரணம் நமக்கு ஜெயமான ஒரு மரணத்தை அவர் தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த மரணத்திலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை மரணத்திலே சில காரியங்கள் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஏழு வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொன்னார் என்பதை நாம் அறிவோம். நான்கு சுவிசேஷங்களிலும் அது பரவி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாருடைய மரணத்திலும் கூட அவர்களுடைய வாக்கு மூலம் அந்த மரணத்தின் அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் செய்த காரியத்தை அதிகமாய் மதிப்பு கொடுப்பார்கள். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், வயதை சென்றவர்களோ அல்ல மரண தருவாயில் இருக்கிற ஒருவர் அவர் என்ன செய்து இதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் உயிரை கொடுத்தாவது அதை நிறைவேற்றி வைப்பார்கள். அப்பொழுது தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும் என்று சொல்லி அந்த மரண நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தையை தெய்வ வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய தெய்வமே வார்த்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தேவனே அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய வார்த்தையாக இருக்க வேண்டும்? மனிதனுடைய வார்த்தை எல்லாம் வார்த்தைகள் அல்ல, நம்முடைய தேவனுடைய வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை என்பதை நாம் அறிவோம். அதற்கு முன்பாக ஒன்று யோவான் 4:9-10 வாசிக்கலாம். ஒன்று யோவான் 4:9-10 வாசிக்கலாம். எடுத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் அன்பு உள்ளவராய்த்தான் இருக்கிறார். ஆனால் அந்த அன்பை எப்பொழுது வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அந்த அன்பு எப்போ வெளிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய குமாரனை எதற்காய் அனுப்பினார்? நாம் பிழைக்கும்படிக்கு, நாம் காப்பாற்றப்படும்படிக்கு. நம்முடைய பிழைப்பு என்ன? நாம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மா அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் பிழைத்து கொள்ளும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவனுக்கு வேறு எந்த வாய்ப்புமே கிடையாது. இரண்டு குமாரர் இருந்தால் ஒருவரை நாட்டுக்கு கொடுப்பார்கள். ஆனால் ஒரே குமாரன் என்று சொல்லும் பொழுது அது மிக மிக மிக அது எவ்வளவு பெருமதியாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் தேவனும் அப்படித்தான் தம்முடைய ஒரே குமாரனை நாம் பிழைக்கும்படியாக கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்பட்டாராம். எப்படி என்றால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பினுடைய தொடக்கம் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது. எங்கே அன்பு வெளிப்பட்டது? மேலே வாசித்தோம், குமாரனை அனுப்பினதுனாலே. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அன்பு உண்டாயிருக்கிறது அப்படி என்றால் அது தொடக்கப்பட்டுவிடும். அன்பு எங்கு தொடங்கினது என்று சொன்னால், நாம் தேவனை நேசிக்காமல், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறாமலே அவர் நம்மில் அன்பு வைத்து நம்மில் அன்பு கூர்ந்து கிருபாதார வழியாக அவரை நமக்கு தந்ததினாலே தேவனுடைய அன்பு அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்தில் ஒரு அன்பு, அந்த அன்பை அவருடைய குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். அந்த அன்பு உண்டான இடமும் அந்த குமாரன் தான். அந்த குமாரனை தந்ததினாலே அன்பு நமக்கு, அவர் தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறார். அதுக்கு பிறகு வாசிக்கும் பொழுது, ஆகவே நாமும் எப்படி அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சரி, அந்த குமாரனை நமக்காய் தந்தார். இந்த குமாரனை நமக்காய் தந்த இடம் எங்கு என்று சொன்னால், சிலுவையிலே நாம் அதை பார்க்கிறோம். அங்க சிலுவையிலே கிருபாதார பலியாக, ஜீவ பலியாக அவரை அடித்து, அவரை கொல்லும்படியாய் ஒப்பு கொடுத்து, தேவன் எல்லாவற்றையும், மனிதர்கள், அவர் படைத்த மனிதர்கள், அவருக்காக, அவர்களுக்காக, அவர்கள் மேல் அன்பு வைத்து தன்னுடைய குமாரனை தந்தபோது, அந்த குமாரனுக்கு அவர்களே, யார் தேவன் அன்பு கூறுகிறார்களோ அவர்களே அந்த குமாரனை அடித்து கொல்லுவதை பிதாவானவர் வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொன்னால், அநேக வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னார், அநேக சம்பவங்கள் நடந்தது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பும் நடந்ததை நாம் அறிகிறோம். அங்கே ரட்சிப்பு மாத்திரமல்ல, இன்னொருவன் ரட்சிப்பை இழந்து போனதையும் நாம் அறிகிறோம். லூக்கா 23 லூக்கா 23:35 நாம் வாசிக்கும் பொழுது அந்த சம்பவம் நமக்கு தெரிகிறது. நமக்கு இதெல்லாம் தெரியும். நாம் என்ன செய்து விடுவோம், இதை வாசித்து விட்டு, ஆம், இரண்டு கள்ளர்கள், ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஒருவன் பரதேசுக்கு போனான், ஒருவன் பரதேசுக்கு போகவில்லை என்பதை நாம் இதை கதை போல நாம் வாசித்து விட்டு நாம் போய்விடுகிறோம். ஆனால் இதற்குள் இருக்கிற தேவன் சொல்லுகிற சத்தியத்தை சரியாய் உணர்ந்து கொண்டால்தான், இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காக மரித்து இந்த சிலுவையில் அவர் பெற்று தந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பு இருக்கு, அதற்குள்ளே நாம் நிலைத்திருக்கிறோமா, அதற்கு நாம் பாத்திரவான்களாக இப்பொழுது இருக்கிறோமா, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த பாத்திரவான்களும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அதை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை இங்கே இந்த சத்தியம் நமக்கு சொல்லித்தரும். பாருங்கள், 35 வாசிங்க. ஒருவர் தெளிவாய் பார்த்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். 33 சொல்லுகிறது, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும், அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும், அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நடக்கிற சம்பவம் என்ன என்று சொன்னால், ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்தார். பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை இல்லை என்பதனாலே, நாம் எவ்வளவு முயற்சி செய்தும் விடுதலையாக முடியவில்லை என்பதனாலே, இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையை கொடுக்கும்படியாய், அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் வந்தார். இங்கே ஜனங்களோ எதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை, மாமிச சரீரத்தை காப்பாற்றுவதை குறித்து அவர்கள் இகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஒருவருக்கும் தெரியாது இவர் நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்த ரட்சகர் என்பது ஒருவருக்கும் தெரியவில்லை. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், ரெண்டு குற்றவாளிகளை அறைந்தார்கள். சிலுவை என்பது அவர்களுடைய ஆகக்கூடிய தண்டனை, அதாவது மரண தண்டனை. இன்றைக்கு தூக்கில் போடுகிறார்கள், அல்லது இன்றைக்கு கதிரையில் வச்சு, எலக்ட்ரிக் கதிரில் வச்சு எரிக்கிறார்களே, மரண தண்டனை கொடுக்கிறார்களே, அந்த மரண தண்டனை அதி உச்ச பட்சமான தண்டனை. அது அதிக பாவத்தை, பிழையை, குற்றத்தை புரிந்தவருக்கு தான் அதை கொடுப்பார்கள். ஒரு பெரிய கொலையையோ அல்லது பெரிய ஒரு காரியத்தையோ ஒருவன் செய்திருந்தால் அவனுக்கு அதை கொடுப்பார்கள். ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் இரண்டு பேரையும் அறைந்திருக்கிறார்கள், ரெண்டு பெரிய குற்றவாளிகளை. என்னத்துக்கு குற்றவாளிகளை இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் அறைஞ்சார்கள்? இவரும் குற்றவாளி என்று காட்டும்படியாக. இல்லை என்றால் இவரை தனியாக சிலுவையில் அறிஞ்சிருந்தா ஒரு கூட்ட ஜனம் வந்து என்ன சொல்லியிருக்கும், இவர் எங்களுக்கு போதகம் பண்ணினார், இவர் பரிசுத்தர், இவரை போய் நீங்கள் இப்படி செய்திருக்கிறீங்களே, நீங்கள் செய்தது அநியாயம் என்று சொல்லியிருக்கும். இப்பொழுது ஜனங்களுடைய கண்களில் எப்படி தெரிகிறது அந்த காட்சி என்றா, இங்கே பார்த்தா ஒரு கொலைகாரன் தெரிகிறான், குற்றவாளி தெரிகிறான், இங்கே ஒரு குற்றவாளி தெரிகிறான், நடுவுள்ள இயேசு கிறிஸ்து தெரிகிறான். இப்பொழுது பார்க்கிற ஜனங்கள் எல்லாருக்கும், ஓ இவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள், இவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள். இயேசுவை பார்க்கும் பொழுதும் சரி, அவருக்கு பக்கத்தில் ரெண்டு பேரை வச்சு அப்போ அதிக குற்றவாளிகள் மத்தியில் ஒருவரை வைத்திருக்கும் பொழுது அவர் நல்லவராக இருந்தாலும் அவரை நல்லவராக யாரும் பார்க்க முடியாது. அப்போ அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன, அவர் குற்றவாளியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். நாம் இந்த வசனத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால், அவன் இகழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அது ஒரு இகழ்ச்சி, அவன் ஒரு நக்கல் அடிச்சா பகுதி பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே இது என்ன என்றால், ஒரு ஜெபம், ஒரு வேண்டுதல், இயேசுவிடத்தில் அவன் வைக்கிற ஒரு வேண்டுதல். அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்ற மாட்டார் என்று தெரியும், எனக்கு கிடைக்காது என்று தெரியும், அவராலேயே அவரை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று அவனுக்கு தெரியும். அப்ப இவன் வைக்கிற ஒரு விண்ணப்பம் என்ன என்றால், முடிஞ்சா உண்மையும் காப்பாற்றிக் கொண்டு எங்களையும் காப்பாற்றலாமே என்பது அவனுடைய விண்ணப்பமாய் இருக்கிறது. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த ரெண்டு மனிதர்களை குற்றவாளிகளாய், அதாவது ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவை குற்றவாளியாய் காட்டும்படியாய் இந்த யூதர்களும் ரோமர்களும் செய்த செட்டப் அது. ஆனால் இங்கே தேவன் ஒரு செட்டப்பை செய்து வச்சிருக்கிறார், என்ன தெரியுமா, எனக்கும் உங்களுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கும்படியாய், நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவின் மத்தியிலே நாம் இருக்கிறோம், குற்றவாளிகளாய் இருக்கிறோம், இந்த கிறிஸ்துவிடத்தில் ரட்சிப்பு என்ற ஒன்று இருக்கிறது, அந்த ரட்சிப்பை யார் பெற்றுக்கொள்ள போறீங்க, இதுதான் அங்க தேவன் வைத்திருக்கிற திட்டம். பாருங்க, அங்க உலகத்துல ஒரு திட்டம் இருந்துச்சு, உலகத்துல ஒரு செட்டப் இருந்துச்சு, உலகம் ஒரு நாடகத்தை ஒரு மேடையை ஏற்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் கர்த்தரோ அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய சத்தியத்தையும் அங்கே வச்சிருக்கிறார். சிலுவையின் உபதேசம் அவருடைய சத்தியத்தை அங்கே வச்சிருக்கிறார். என்னண்டா, இங்கே ரெண்டு பேர் இயேசுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், ஒருவன் அங்கே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போகிறான், இன்னொருவன் அதை இழக்க போகிறான். இந்த இழந்தவனுக்கும் பெற்றவனுக்கும் என்ன வித்தியாசம், என்ன காரியம், என்ன தகுதி இருந்துச்சு, இவன் அதை பெற்றுக்கொள்வதற்கும் ஒருவன் பெற்றுக்கொள்வதற்கும் ஒருவன் இழந்து போவதற்கும் என்ன தகுதி? இயேசு கிறிஸ்து யார்? அவர் எல்லாரும் ஒருவரும் கெட்டுப்போக கூடாது என்றுதான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். ஒருவரும் அதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய நோக்கம், அந்த கள்ளனும் நரகத்துல போகக்கூடாது, இந்த கள்ளனும் நரகத்துல போகக்கூடாது. இதற்காகத்தான் அவர் சிலுவையில மறித்தார், இதற்காகத்தான் அங்க சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போக கூடாது என்று சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே ரட்சிக்கப்பட்டதோ ஒரே ஒருத்தர், அங்கே ரட்சிக்கப்பட்டது அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தன், அவன் தான் முதல் முதலாய் அவன் பரதேசிக்கு இயேசுக்கு அடுத்த நிலையில் அவன் இயேசுவோடு கூட பரதேசிக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டவனாய் போகிறான். இவனுக்கு என்ன தகுதி இருந்துச்சு தெரியுமா, பாருங்க, அதை நாம் தெளிவாய் பார்க்க வேண்டும். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத தொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு பார். மூன்று பேர் சிலுவையில தொங்குகிறார்கள், ஒரு கள்ளன் ஒருத்தன் கத்துறான், இயேசுவை இகழ்கிறான். காரணம் என்ன தெரியுமா, அவனுடைய வேதனை, சிலுவையில தொங்கிக் கொண்டு எப்படியாவது இயேசுவை காப்பாத்திர மாட்டாரா, இந்த ஏற்றி விடுவார்கள் என்று சொல்வார்கள் தெரியுமா, நம்முடைய நமக்கு தெரியும், ஏற்றி விடுறது இது நடந்துடும் என்று நம்ம ஏற்றி விடுவோம். அதே போல இவன் என்ன செய்கிறான், இப்படியாவது இயேசு கிறிஸ்து சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்திட மாட்டாரா, என்று அவனுக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்தவர் என்று தெரியும், இயேசு கிறிஸ்து மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்பினவர் என்று தெரியும். இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்துடாதான் என்று அவன் ஏத்தி விடும் வண்ணமா, எப்படியாவது தான் காப்பாற்றப்பட வேண்டும், தன்னுடைய இந்த சரீர வேதனையிலிருந்து, இந்த உலக வேதனையிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டு விட வேண்டும். அவனுடைய நோக்கம் எங்க இருந்துச்சு, இந்த உலகத்துல இருந்துச்சு, இந்த உலகத்தினுடைய வேதனையிலிருந்து நான் எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும், இது அவனுடைய விண்ணப்பம். ஆனால் மற்றவன் என்ன சொன்னான் என்றால், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவன் உணர்கிறான், தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய குற்றத்தை உணர்கிறான். அவன் தேவன் மேல் பழி போடவில்லை, வேற ஒருவர் மேல் பழி போடவில்லை. இவர் இப்படி செய்தார், அதனால தான் நான் இந்த குற்றத்தை செய்தேன். அவர் இப்படி செய்தார், அதனால தான் நான் இப்படி விழுந்து போனேன் என்று யார் மேலும் சாட்டு போக்கு சொல்ல இல்லை. அல்லது இன்றைக்கு மனிதர்கள் செய்கிறது போல, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுமே, ஏதோ ஆண்டவருக்கு தெரியாதது போல அவர்கள் பேசி தங்களுக்கே தெரியாமல் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறார்கள். தங்களுக்கே தெரியாதபடி தேவனை குற்றப்படுத்துகிறார்கள். இவன் தெளிவாய் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் நான் இந்த சிலுவையில் தொங்குவதற்கு நான் மட்டும்தான் காரணம். இந்த சிலுவை மரணம் எனக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் நான் மட்டும்தான். இந்த உலகத்தில் வாழுகிற நாம் அநேக காரியங்களை சந்திக்கிறோம், சில தேவனுக்காக நாம் சந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கான காரியங்களில் நாம் சந்திக்கிற அநேக துன்பங்களுக்கு நாம் தான் காரணம். நாம் ஒத்துக்கொள்றதில்லை, இல்லை நான் தான் காரணம், இல்லை இல்லை அது இப்படி, அது இப்படி, அது அங்கே சட்டம் மாற்றித்தார்கள், இது இப்படி நடந்தது, இதனால் இப்படி, இதனால் எப்படி அல்ல. இவன் தெளிவாய் சொல்லுகிறான். பாருங்கள், ஒரு அழகான ஒரு பாவ அறிக்கை. அவன் செய்கிற காரியம் ஒரு அழகான, எல்லாருக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் தண்டிக்கப்படுவது நியாயம், எந்த அநியாயமும் கிடையாது. நாம் நடப்பித்தக்க பலனை அடைகிறோம். அப்போ எந்த ஒரு கிரியை செய்தாலும் அதற்கு பலன் இருக்கு. நீங்கள் எதை செய்தாலும், நன்மை செய்தாலும் அதுக்குரிய பலன் இருக்கு, தீமை செய்தாலும் தீமைக்குரிய பலன் இருக்கு. நீங்கள் ஒருவரை இகழ்ந்தீங்கண்டா அதுக்குரிய பலன் இருக்கு. ஒருவரை நீங்கள் உயர்த்தியா நல்லவர் என்று சொல்லி அவருடைய நன்மைகளை சொல்லி அவரை இது பண்ணீங்கண்டா, அல்லது அவருடைய தீமையான காரியங்களை நடக்கும்போது அவரை தட்டி எழுப்பி இப்படி செய்யாதீங்க என்று சொல்லி கண்டிக்கும் பொழுது கண்டித்து செய்தீங்கண்டா. ஏனண்டா இவன் செய்கிறது என்ன தெரியுமா, இவன் தன்னை உணர்ந்தது மாத்திரமல்ல, தான் யார் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த மற்ற கள்ளனை கடிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இவரோ தகாத ஒன்று நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கூட உணர்த்துகிறான். மரண தருவாயில தான் ஒரு குற்றவாளியா இருக்கிறேன் என்பதை உணர்ந்து மற்ற குற்றவாளியை உணர்த்துகிறான். நீ ஒரு குற்றவாளிப்பா, அவர் ஒன்றும் செய்யல, நீ குற்றவாளி. பாருங்க, இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியாது, மற்றவர்கள் குற்றவாளி என்று நாம் கைகாட்ட முடியல. கைகாட்டினால் மனிதர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. இங்கே பாருங்கள், இவன் என்ன செய்கிறான், தேவனை நன்றாய் அறிந்து விட்டான். இயேசு கிறிஸ்து யார், தனக்கு நடுவில் தனக்கு பக்கத்தில் தொங்குகிறவர் யார் என்பது, ஏண்டா இயேசு கிறிஸ்து நடுவில் வச்சிருக்கிறார்கள், தனக்கு பக்கத்தில் தொங்குகிறவர் யார் என்பதை அவன் நன்றாய் கண்டு கொண்டு விட்டான். இயேசுவை நோக்கி, இப்ப அவன் இயேசுவை நோக்கி இவன் ஒரு விண்ணப்பம் செய்கிறான். என்ன, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அரியேனை நினைத்தருளும் என்றான். இதுக்கு தான் நான் மேலே உள்ள வசனத்தை நான் வாசித்தேன். அங்கே மேலே என்ன சிச்சுவேஷன் நடக்குது, யூதருடைய ராஜாவா என்று அவரை நக்கலடிச்சு கொண்டிருந்தார்கள். இவர் யூதருடைய ராஜாவா, அப்படி என்றால் தன்னை ரட்சித்துக் கொள்ளட்டும், விடுதலையாக்கி கொள்ளட்டும் என்று, அதுதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் அவன் சொல்கிறான், ஆ இவர் யூதருடைய ராஜா. இவனுடைய அறிக்கை என்ன சொல்லுது, இவர் யூதருடைய ராஜா, இவர் இந்த உலகத்துக்கு முழுவதற்கும் இவர் ராஜா என்று சொல்லுகிறான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது. அப்ப இன்னொரு காரியத்தையும் அவன் தெளிவாக சொல்கிறான், ஒன்று உம்முடைய ராஜ்யம் என்றால் இவர் ராஜா, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் ராஜா என்று அறிக்கை செய்கிறான். இரண்டாவது காரியத்தை என்ன அறிக்கை செய்கிறான் என்று சொன்னால், மூன்று பேர் நாங்கள் இங்கே மரிக்கிறோம், நாங்கள் மூன்று பேர் மரிக்கிறோம், நான் ஒரு மனிதன், நான் மரித்து போனால் மரித்து போனது தான், என்னை தேவன் தான் எழுப்ப முடியும், என்னை தேவன் தான் எழுப்ப முடியும், வேற நான் என்னை எழுப்பிக் கொள்ள முடியாது. ஆனால் இவர் வருவார், இவர் எழுப்பப்படுவார், இவர் வருவார் என்று அவன் தெளிவாய் அறிந்திருந்தான். பாருங்க, நீர் வரும்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது அடியேனை நினைத்தருள், என்ன நினைச்சு கொள்ளுங்கப்பா, அதாவது உம்முடைய கிருபை தாங்க. இவன் கேட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், பாருங்க மற்றவனுடைய விண்ணப்பம் எப்படி இருந்துச்சு, உலகத்துக்குரிய விண்ணப்பம், உலகத்தினுடைய தன்னுடைய சரீர பிரகாரமாய் அவன் படுகிற அந்த வேதனையிலிருந்து அவனுக்கு உடனடியான ஒரு தீர்வு வேணும், அதற்காக அவன் பாடுபட்டு கொண்டிருக்கிறான். இவனுக்கும் அதே பாடுதான், மற்ற கள்ளனுக்கும் அதே பாடுதான். இவனுக்கு என்ன பாடோ, இவனுக்கு என்ன வேதனை இருந்துச்சோ அதே வேதனை தான். இதான் கிறிஸ்தவர்களுக்குள்ள வித்தியாசம். நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இயேசுவின் பக்கத்தில் இருந்து இயேசுவை அறிந்து கொண்டு, அவனும் இயேசு பக்கத்தில் இருந்தான், இயேசு அறிஞ்சு கொள்ளல, ஆனால் இயேசுவின் பக்கத்திலிருந்து மெய்யாய் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் என்ன பார்ப்பான் தெரியுமா, இந்த உலகத்தின் காரியத்தில் வரக்கூடிய துன்பத்திற்காக கர்த்தரிடத்தில் அழுது கொண்டிருக்க மாட்டான். ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தை எனக்கு தரும்ப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் தரும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் வந்து நிற்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று மேலான காரியத்தை கேட்பான். பாருங்க இவன் யார், மூன்றரை வருடமாக இயேசுவுக்கு பின்னாக இருந்து முன்னும் பின்னும் இருந்து இயேசுவோடு சாப்பிட்டு இயேசுவோடு உண்டு உறங்கி எல்லாவற்றையும் எல்லா அற்புதங்களையும் செய்து தாங்களும் அற்புதங்கள் செய்து பேய்களை ஓட்டி எல்லாம் செய்த சீடர் ஒருவரையும் காணையில், ஒருவரையும் காணையில, எல்லாம் விட்டு ஓடிட்டார்கள். ஆண்டவரை உமக்காக நான் என்னோட உயிரையும் கொடுப்பேன், காணையில எங்க பேதுரு, பேதுரு இல்லை, ஒருவரும் இல்லை. இதொரு சுவிசேஷத்தில் யோவான் மாத்திரம் அங்கே யோவானும் மரியாளும் அங்கே தூர நின்றார்கள் என்று அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவ்வளோதான், வேறு யாரும் கிடையாது. இயேசுவோடு இருந்த உண்ட உறங்கின எல்லா அற்புதங்களை கண்டவர்கள் காணல. ஆனால் இயேசுவோடு இல்லாத ஒருவன் உலகத்தில் கொடிய பாவத்தை செய்து கொலைக்கான தன்னுடைய கொலைக்கான ஒரு கொடூரமான பாவத்தை செய்து மரண தண்டனை ஏற்று நிற்கிற ஒரு குற்றவாளி இயேசு பக்கத்தில் இருந்தபோது அவன் இயேசுவை சரியாக பார்த்தான். இவர் ராஜா, இவர் தேவன், இவர் உயிரோடு வருவார். உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்றா இவர் மறிக்க போறான்னு அவனுக்கும் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் மூன்று பேரும் மறிக்க போகிறோம் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். இயேசுவும் மறிக்க போறார். ஆனால் இயேசு வருவார். எப்படி இயேசு எப்படி வருவார்? இயேசு மறித்து போன இயேசு கிறிஸ்து எப்படி வர முடியும்? அப்போ இந்த சத்தியம் இவனுக்கு எப்படி கிடைத்தது யோசிச்சு பாருங்க. கடைசி நேரத்தில் இந்த சிலுவையின் சத்தியம், இந்த சிலுவையின் உபதேசம் இவனுக்கு எப்படி கிடைத்தது? மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். மற்ற ஒருவருடைய கண்களுக்கும் அங்கே காணப்படுகிறது. ஒருத்தருடைய கண்ணுக்கும் இயேசு யாருன்னு தெரியல, ஒருவருக்கும் தெரியல. இவனுக்கு மாத்திரம்தான் இயேசு யார், என்னுடைய இயேசு யார், சிலுவையில் தொங்குகிற இயேசு யார், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தொங்கின இயேசு யார் என்பது அந்த கள்ளன்தான் முதல் முதல் இந்த சத்தியத்தை உலகத்துக்கு சொல்லுகிறான். முதல் முதல் இந்த சத்தியத்தை அவன் சொல்லுகிறான். சிலுவையில் இருந்து கொண்டு அவன் மற்ற குற்றவாளியை பார்த்து, அவனுடைய மற்ற கொலைகளை பார்த்து, நீ இப்படி சொல்லாத, நீ பாவி, நானும் பாவி, நாம் செய்ததற்கான தண்டனை அனுபவிக்கிறோம். இவர் பாவி இல்லை, இவர் எந்த பாவமும் செய்யலை, இவர் பரிசுத்தர், இவர் பரிசுத்த தேவன், இவர் மறிக்க போகிறார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இவர் உயிரோடு வருவார். இவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே அவர் வருவார், நியாயாதிபதியாக வருவார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாய் வருவார். இந்த சத்தியத்தை அந்த கள்ளன் சொல்லுகிறார். உலகத்தில் நாம் தீமை, தீமையான மக்கள் என்று நினைக்கிற அந்த பிள்ளை, அந்த மகன், அவன் உணர்ந்து கொண்டான் இயேசுவில் உள்ள சத்தியத்தை. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மற்றவனுடைய விண்ணப்பத்திற்கு இயேசு ஒரு பதிலும் கொடுக்கல. அங்கே முன்னுக்கு இருந்து சொன்ன மக்களுக்கு, இகழ்ந்த மக்களுக்கு இயேசு ஒரு பதிலும் கொடுக்கல. யாருக்குமே பதில் கொடுக்கல இயேசு கிறிஸ்து. இவனுக்கு மாத்திரம்தான் பதில் கொடுக்குறார். என்ன பதில் கொடுக்கிறார்? அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பான்னு சொல்லல, என்னுடனே கூட நீ இருப்பாய். யோசிச்சு பாருங்க, இயேசுவோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை அவன் எவ்வளவு அழகாய் பெற்றுக்கொண்டான் தெரியுமா? எப்படி பெற்றுக்கொண்டான் தெரியுமா? இந்த உலகத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் செய்தது பாவம், என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு, இது பாவம்தான், இதற்கான பலனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அதுதான் உண்மை, இதற்கு தான் தேவன் என்னை தண்டனைக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார், அதுதான் உண்மை. ஆகவே இந்த உலகத்துல இருக்கிற இந்த துன்பங்கள், இந்த துயரங்களுக்காக நான் அழுது கொண்டிருக்கிறதை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது. வாழ்க்கை என்ற கடைசி கட்டத்தில் இருக்கு, அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் நிற்கிற அவன், அவன் சொன்ன கேட்டுக்கொண்ட சத்தியத்தை பாருங்க, அவன் சொல்லிக்கொண்ட பாக்கியத்தை பாருங்க. அவன் பெற்றுக்கொண்ட காரியம் ஒருவரும் பெற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய ஒரு காரியத்தை இரண்டு வார்த்தையில அழகாக அவன் கேட்டுட்டான். அப்ப அவன் தொங்கும் பொழுது அவனுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த ஓட்டம், சிலுவையில் இயேசுவை அடிக்கும் பொழுது இயேசு இருந்து நடந்த முறையையும் காரியத்தையும் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்ப இந்த வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தையின்படி அங்கே நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அவனை குத்தி கொண்டே இருக்கு. எப்படி குத்துது? நான் பாவி, நான் பாவி, இவர் ஒன்றுமே செய்யலை. அப்போ இவர் அடிக்கப்படுகிறார், எனக்காக அடிக்கப்படுகிறார். நான் பாவி, ஆனால் இவரை ஆணி அடிக்கிறார்களே, என்னத்துக்கு? என்னுடைய கரங்கள் ஆணி அடிக்க வேண்டும், என்னை இது பண்ண வேண்டும், நான் மறிக்க வேண்டும், அது எல்லாவற்றையும் இவருக்கு கொடுக்கிறார். எனக்கு கொடுக்கிறார்கள், சரி, நான் பாவி, ஆனால் இவருக்கே அதை கொடுக்கிறார்கள், இவருக்கே அது கிடைக்கிறது என்றால் என்னால் அது கிடைக்கிறது என்பதை அவன் தெளிவாக உணர்ந்து கொண்டான். பாவ அறிக்கை பப்ளிக்காக செய்தான். எல்லாரும் அங்கே இகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் அங்கே கேள்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள், இயேசு எப்பொழுது மறிக்கப் போகிறார் என்று பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை செய்ததே தேவனுடைய குமாரன் என்று சொன்னார், தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்று சொன்னார், தேவனுடைய விரலினால் எல்லாம் செய்கிறேன் என்று சொன்னார். இப்படி எல்லாம் சொன்னவர் இப்பொழுது ஒன்று முடியாதபடி அவருடைய கரங்கள் அடிக்கப்பட்ட நிலையிலே, நடக்க முடியாதபடி கால்கள் அடிக்கப்பட்ட நிலையிலே, இரத்தம் முழுவதுமாய் சொட்டப்பட்ட நிலையிலே அவர் எப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரிக்கப் போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருந்தோம். அந்த கடைசி தருணத்தில் கூட ஒருவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு தான். எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் வந்தார். ஆனால் சிலுவையில் அவன் மாத்திரம்தான் பெற்றுக்கொண்டான். அந்த ஒருவன் மாத்திரம்தான் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு இதைத்தான் நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கிறோம், சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நாம் பார்க்கிறோம் என்பது முக்கியமல்ல. மற்றவன் அப்படிதான் பார்த்து கொண்டிருந்தான், பக்கத்தில் இருந்தான். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் நான் மாறுவதற்கு, அவர் நியாயாதிபதியாய் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்திலே நான் நினைக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னை நான் உணர வேண்டும். இதைத்தான் இவன் உணர்ந்து கொண்டான். என்னை நான் உணர்ந்து, ஆமாண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கு இந்தெந்த காரியம் நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது எந்த காரியத்திற்காக எனக்கு இதெல்லாம் அனுமதிக்கப்படுகிறது என்பது நமக்கு நன்றாய் தெரியும். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில் நம்ம போய் என்ன செய்ய முடியாது, இது இது இது இதுதான் என்று நாம் நியாயத்திற்கு சொல்ல முடியாது. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே இவனுக்கு யாரும் உணர்த்தவில்லை, இயேசு உணர்த்தவில்லை, வேற யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. தெளிவாக பாருங்க, எல்லாரும் இயேசுவை இகழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில இவர்களை ஒரு கணக்கே எடுக்கல. இந்த ரெண்டு பேரையும் அவர்கள் குற்றவாளிகள், தண்டனை. ஸோ இவர்களை கணக்கெடுக்கல, யாரும் இவர்களை பற்றி பேசவும் இல்லை, இவர்களிடத்துல பேசவும் இல்லை. அப்படி இருந்தும் அந்த ஒரு மனிதன் இயேசுவை பார்த்த உடனே அவனுக்கு தெரிந்து விட்டது, இவர் இரட்சகர், இவரிடத்துல நமக்கு ரட்சிப்பு உண்டு, இந்த பாவத்திலிருந்து இந்த மன்னிப்பை இவர் எனக்கு கொடுக்க கூடும், இவரால் முடியும் என்பதை அவன் விசுவாசித்தான். விசுவாசித்தது மாத்திரமல்ல, அதை அறிக்கையாக தன்னுடைய வாழ்க்கையில செய்தான், உணர்ந்தான். தன்னை உணர்ந்த போது அங்கே தேவனிடத்தில் இருந்த ரட்சிப்பை முதலாவது பெற்றுக்கொண்ட மனிதனா, இதை நாம் கவனிக்கிறோம்ல, முதலாவது அதாவது மற்ற அதற்கு முன்பாய் அங்கே சகையுக்கு சொன்னார், இந்த வீட்டில் ரட்சிப்புக்கு வந்தது, ஆபிரகாம் பிள்ளையா இருக்கிறானே, இதையெல்லாம் சொன்னார். ஆனால் அந்த ரட்சிப்பு எங்கே இருந்து கொண்டு வந்தப்பட்டது என்றால் அவருடைய மரணத்தினாலே, அந்த சிலுவையில இருந்து தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த சிலுவையில தான் அவர் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இந்த இரத்தம் என்னத்திற்காக சிந்தப்படுகிறது என்றால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் முடியாது சிந்தப்படுகிறது என்று அதை பார்த்து அந்த இரத்தத்திற்கு தன்னுடைய பாவ அறிக்கை செய்துட்டார். இதற்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் வீலர்கள் பாவத்தை என்ன செய்ய வேண்டும், பாவம் செய்தேன் என்று உணர்ந்தால் அவர்கள் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் ஆசிரியர் போய் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அங்கே ஆட்டுக்குட்டி மேல் தலையை வச்சு அதில் பழி இல்லாத மேல் வச்சு ஆசிரியன் வெட்டுவான், அங்கே இரத்தம் சிந்தப்படும், அங்கே இரத்தம் இதெல்லாம் தெளிக்கப்படும் என்பதை பார்க்கிறீர்கள். பிறகு அது சந்து சந்தாக வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு சாம்பலில் கொட்டப்படும். இப்படி தான் பாவறிக்கை அங்கே பாவ மன்னிப்பின் முறை இருந்துச்சு. இப்போ இவன் பார்க்கிறான், இந்த பலி ஏனெண்டா, இவர் பாவமே செய்யலை, எந்த குற்றமும் செய்யலை, ஆகவே இங்கே வருகிற இரத்தம் என்ன இரத்தம், பரிசுத்த இரத்தம். இதற்கு முன்பாய் பரிசுத்த இரத்தம் என்று சொல்லி ஆடுகளின் இரத்தத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள், மாடுகளின் இரத்தத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள், புறா குஞ்சுகளின் இரத்தத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ அவனுக்கு தெரியுது, இவனோட கண்ணுக்கு மாத்திரம் தெரியுது பரிசுத்த இரத்தம், வேறு யாருக்கும் தெரியல. அங்கே இருந்த யாருக்கும் இது பரிசுத்த இரத்தம் என்று தெரியவில்லை. அப்போ இவனுக்கு தெரிஞ்சிட்டு இவன் அதை சரியாய் கண்டுபிடிச்சிட்டான். இவன் உடனடியாக என்ன செய்துட்டான், இந்த இடத்துல நான் பாவ அறிக்கை செய்தால் இந்த இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், கொஞ்சம் குறைய இரத்தத்தினாலே எல்லாம் பரிசுத்தமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே அந்த இரத்தம் சிந்தப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவிலிருந்து இரத்தம் சிந்தப்படும் போது அவனுக்கு தெள்ள தெளிவாய் தெரிந்து விட்டது, இது பாவ மன்னிப்பிற்கான நேரம். அப்போ முதலாவது பாவ மன்னிப்பை அந்த இரத்தத்திலிருந்து பெற்றவன் அந்த மனுஷன் தான், அந்த குற்றவாளி. இந்த குற்றவாளியே இந்த அளவிற்கு பரிசுத்தாவி பெறாதவன், எந்த ஒரு காரியத்தையும் அறியாதவன், நம்முடைய கையில் இருக்கிற இந்த பைபிள் அவனுக்கு கிடைக்கல, எதையும் அவன் பெற்றுக்கொள்ளியது பழைய ஏற்பாடு, அது அங்கே அவருடைய ஆசாரிப்பு இதில் மாத்திரம்தான் இருக்கும், ஆலயங்களில் மாத்திரம்தான் இருக்கும், ஜெப ஆலயங்களில் மாத்திரமும் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் மாத்திரம்தான் இருக்கும், மற்ற எல்லாருக்கும் அங்கே கிடைக்காது. ஆகவே அவர்கள் இதெல்லாம் வாசிக்க முடியாது, ஆலயத்தை வாசிக்கும் போது அதை கேட்டுட்டு வந்துடுவார்கள், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நம்முடைய கைகளிலே எல்லாம் இருக்குது, கர்த்தர் வேதத்தை கொடுத்துருக்கார், வார்த்தையை கொடுத்துருக்கார், அவருக்கு பின்பாக எழுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவர்கள் எழுதின ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளத்தையும் நாம் வாசிச்சுட்டு இவனை காட்டிலும் அதிகமான பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இவன் அந்த இடத்துல மன்னிக்கப்பட்டுட்டான், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இன்னொரு நாளில் இல்லை இன்றைக்கே என்ன மன்னிக்கப்பட்டச்சு, பாவம் இல்லை பரிசுத்தமாக்கப்பட்டுட்டான். பாருங்க, சிலுவையிலிருந்து ஒரு குற்றவாளி பரிசுத்தமாக்கப்பட்டுட்டான் இயேசு இரத்தத்தினால. ஒரே ஒரு காரியம்தான் செய்தான், என்ன செய்தான், மனம் திரும்பினான், நான் செய்தது பாவம் என்று சொன்னான், எனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது, நான் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறது நான் தான் அதுக்கு காரணம், வேறு யாரும் காரணம் இல்லைன்னு சொன்னான், இயேசுவை என்னை நினைத்தரலும்னு சொன்னான், கிருபை தாரலும்னு கேட்டான், அவ்வளோதான். இந்த மூன்றே மூன்று காரியம் தான் இந்த ஜபத்தில் இருந்துச்சு, மூன்றே மூன்று காரியத்தை அவன் செய்தான். இந்த மூன்று காரியம் அவனை அடுத்த சில மணி நேரங்களில் எங்கே கொண்டு போயிட்டு, பரதேசிக்கு இயேசு கிறிஸ்துவோடு போய் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அங்கே கொடுத்துட்டு. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஓட்டத்துக்கு தானே ஓடுகிறோம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்னத்துக்கு நாம் ஓடுகிறோம், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஏதாவது தந்துருவாரா தரமாட்டாரான்னு ஓடுறோமா, இல்லை. அவர் நமக்கு உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறார், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அந்த ஆசீர்வாதம் நமக்கு தந்திருக்கிறார். பிதாவோடு கூட, குமாரனோடு கூட, அடிக்கப்பட்டாக ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் போய் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும் பிள்ளைகளாய் நம்மை தெரிந்திருக்கிறாரே. அதற்காக தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். அப்போ இந்த ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது, இந்த இரத்தம் என்னது என்பதை ஒரு மனுஷன் உணர்ந்து கொண்டான், இன்னொரு உணர்வு இல்லை. இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற நாம் எதை உணர்ந்து கொள்ளப் போகிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்காய் இரத்தம் சிந்தினார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் இரத்தம் சிந்தினார். ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ ஒருவேளை நேற்று அந்த காரியத்தில் நான் தவறு செய்துட்டேன், இந்த இடத்துல பிழை செய்துட்டேனப்பா, இப்போ இன்றைக்கு நான் இவரோடு இப்படி கழிச்சிட்டு ஆண்டவர், உடனடியாய் நான் மனம் திரும்பி ஆண்டவரே, ஆம், இந்த காரியம் நடந்ததுக்கு காரணம் நான் தான், எனக்கு தெரியும், நான் இந்த காரியத்தில் இப்படி நடந்தபடியினால என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துவிட்டது, நான் இப்படி செலவழித்தபடியினால எனக்கு இப்படி கடன்கள் எல்லாம் வந்துவிட்டது, நான் இப்படி கணக்கு போடாமல் செய்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் வட்டியெல்லாம் வந்துட்டு, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாமே சில காரியங்களை செய்துவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்கு இதெல்லாம் மீட்பார், இயேசு கிறிஸ்து இதெல்லாம் தருவார். இயேசு கிறிஸ்து வந்தது என்னத்திற்காக? பாவம் மன்னிக்கும்படியாய். வேதம் சொல்லுகிறது, மத்தையில் சொல்லும் பொழுது அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மீட்டு அவர்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இயேசு என்ற பேருக்கு அர்த்தமே பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவர். அப்ப இயேசு என்றால் பாவத்தில் இருந்து மீட்டு ரட்சிக்கும்படியாய் வந்தார். சிலுவையில் அவர் சொன்ன சத்தியமும் அதுதான். சிலுவையில் நடந்த முதலாவது ரட்சிப்பு என்று நீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் அதுதான். அந்த மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகம் போயாச்சு. பாவம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோகம் போக முடியும். பாவம் இல்லாதவர்கள் தான் பரலோகம் போக முடியும். அதை நாம் செய்ய முடியாது. அந்த பாவத்தை நாம் கழுவ முடியாது. நாம் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கு, அறிக்கை செய்ய வேண்டிய. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிறோம் அப்பெல்லாம் ஒப்பு கொடுத்துருவோம் நம்மை. ஆண்டவரே போதும் அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் என்னால் இந்த காரியத்தில் முடியலை ஆண்டவரே, என்ன பலவீனமெல்லாம் இருக்கிறத ஒப்பு கொடுத்துருவோம். ஆமாம் ஆண்டவரே, என்னிடத்துல இந்த பலவீனம் இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, என்னால் இதால் முடியலை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவ்வளவுதான். தேவனிடத்தில் சரணடைவதை காட்டிலும் வேறு ஒட்டுமே கிடையாது. வேற யாரிடத்திலும் சரணடைய முடியாது. இவன் இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் சரணடைஞ்சான். ஆண்டவரே என்ன நினைத்தரணும்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் சரணடைஞ்சான். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சரணடைய வேண்டும் என்பது பிதாவுடைய திட்டம். அந்த நாமத்திலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பது பிதாவுடைய திட்டம். அப்படி நாம் சரணடைந்து அவருடைய நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவரால் அவருடைய இரத்தம்தான் நம்மை பரிசுத்தமாக்கும். நீங்கள் நான் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. பரிசுத்தத்தை நோக்கி நம்ம ஓட தான் முடியும். எப்படி ஓட முடியும்? எப்படி அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றா? அறிக்கை செய்கிறதுனால பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அங்கே எங்கே இருக்கிறது சத்தியம்? இயேசு கிறிஸ்து இடத்துல தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் வழி. தேவனிடத்தில் போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன வழி? ரோடு போட்டு வச்சிருக்காரா பரலோகத்துக்கு போகிறதுக்கு? இல்லை, அவர் சொல்லித்தந்த வழி இதுதான். அறிக்கை செய்யுங்க, விட்டுருங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன், அவ்வளோதான். இதுதான் இயேசுனுடைய வேலை, இதுதான் இயேசுனுடைய வழி. ஒருவன் மனம் திரும்பினான், ஒருவர் மனம் திரும்பாதபடி ரெண்டு பேரும் மறித்தார்கள். இயேசுவும் மறித்தார். அவர்களோடு கூட சேர்ந்து அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்படும்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே சேர்ந்து மூன்று பேர் மறித்தார்கள். மூன்று பேருக்கு இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு ரெண்டு பேர் பரதேசிக்கு போனார்கள். ஒருவன் பரதேசியாக போயிட்டான். இன்றைக்கு நாம் எப்படி என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு சிலுவை நமக்கு கொடுக்குற ரகசியம், சிலுவை நமக்கு கொடுக்குற சத்தியம் மேன்மை உள்ளது. நாம் பாவம் செய்கிறதுக்கு நம்ம வைக்கப்படுறதில்லை, ஆனால் அறிக்கை செய்கிறதுக்கு வைக்கப்படுறோம். பாவம் செய்கிறதுக்கு நாம் சந்தோஷப்படுகிறோம், ஆனால் அறிக்கை செய்கிறதுக்கு கவலைப்படுகிறோம். நாம் அப்படி இருக்க முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படுவான். அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அதை விட்டுவிடவும் வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் சிந்தின அந்த இரத்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. அது என்ன என்றால், நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கும். நம்மை பாவத்திலிருந்து மன்னிப்பது மாத்திரமல்ல, இனியும் அந்த பாவத்தில் நாம் நிலைத்திருக்காதபடி, இனியும் நாம் அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடி அதில் மீட்டு ரட்சிக்கவும் வல்லமை உள்ளது அந்த இரத்தம். இதை இன்றைக்கு நாம் உலகத்துக்கு அறிக்கை செய்ய வேண்டும். நாம் எல்லாரும், நாம் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மக்கள் என்பதை நாம் உலகத்திற்கு அறிக்கை செய்ய வேண்டும். எப்படி உலக மக்கள் வாழுகிறார்கள், அவளுக்கு எந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியலை, ஒன்று காரியத்தை நினைச்சா அவளால் வர முடியலை, நாமும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி போலவே இருக்கும் என்றா? நான் ஏன் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்படவன் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவனும் பாவம் செய்கிறான், கழுவப்படாதவனும் பாவம் செய்கிறான். அப்போ ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததற்கோ ரத்தம் சிந்தினதற்கோ என்ன அர்த்தம் இருக்கிறது? ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவன் அங்கே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னா பரலோகம் போயிட்டான்னு வேதம் சொல்லுது. பரதேசிக்கு ஆண்டவரோடு போயிட்டான்னு சொல்லுது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இலக்கு என்ன? லக்கு நம்முடைய இறுதி இலக்கு என்ன? நம்முடைய பரலோகம் தானே, காணான் தானே நம்முடைய இலக்கு. அந்த இலக்குக்கு நீங்களும் நானும் போக வேண்டுமானால் அந்த இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து அந்த இரத்தத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறதுன்னு உலகத்துக்கு காட்ட வேண்டும். கிறிஸ்தவன்டா இப்படி தான் வாழ்வான், அவன் இந்த பாவம்லாம் செய்ய மாட்டான் என்றதை நாம் காட்டும் பொழுது மற்ற மக்கள் அப்படி தான் வர வேண்டும். இன்றைக்கு மக்கள் எல்லாரும் கூட்ட கூட்டமாக வருகிறார்கள் இயேசுவிடத்தில், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், அதை செய்வார், இதை செய்வார் வருகிறார்களே தவிர பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பார் என்று யாரும் வருகிறதாய் நான் காணவில்லை. அநேக மக்களை நான் காணவில்லை. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் கொஞ்சம் ஜனங்களாக இருந்தாலும், கடைசி காலத்தில் எழுப்பப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும், நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் என்று உலகத்திற்கு அறிக்கை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்தபோது அவர்களை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் பயந்தார்களாம். என்னது பயந்தார்கள்? தேவன் அவளோடு இருக்கிறார் என்று. எப்படி அதை கண்டுபிடிச்சார்கள் தேவன் அவளோடு இருக்கிறார் என்று? எகிப்திலே அவர் செய்த காரியத்தை கண்டு பயந்தார்கள். எகிப்தில அந்த ஜனங்களை கர்த்தர் எப்படி விடுதலை செய்தார், இவர்கள் விடுதலை செய்யப்பட்ட ஜனங்கள், தேவனால் விடுதலை ஆக்கப்பட்ட ஜனங்கள் என்றதுதான் உலகத்துக்கு பயத்தை கொடுத்துச்சு. இன்றைக்கு உலக மக்களை பார்த்து தான் கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறார்கள். உலக மக்களோடு தான் கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் இருக்கு. தேவையில்லை, நமக்கு போராட்டம் தேவையில்லை. அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள், எந்த மேன்மை எது, நமக்கு அது தேவையில்லை. நம்முடைய ஒரே ஒரு இலக்கு கிறிஸ்துவின் இரத்தம், அதை வச்சுக்கொள்ளு. அந்த கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். சகல பாவங்களையும் நீக்கி, எந்த பாவத்திற்கும் நீங்கள் அடிமைப்பட்டவராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இந்த வாழ்க்கையை நான் உலகத்துக்கு வாழ்ந்து காட்டுவேன் என்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? நிச்சயமாக வருவார்கள் தேவனிடத்தில். மெய்யான தேவனிடத்தில் மெய்யான ரட்சிப்பை தேடி ஓடி வருவார்கள். ஏதோ தானோ என்று சொல்லப்படுகிற ரட்சிப்பிற்காய் மக்கள் வரமாட்டார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை நாம் கனப்படுத்துவோம். அது மிக விலை உயர்ந்த இரத்தம், அது மிக பரிசுத்தமான இரத்தம். அது சிந்தப்பட்ட ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பாவத்தில் இருந்து விடுதலை அடைந்து தேவனுடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் என்ற வெளிப்படுத்தலில் தெளிவாக இருக்கும். வெளிப்படுத்தலில் மாத்திரமல்ல, இன்னும் சில இடங்களிலும் கூட அப்போஸ்தலர்கள் தெளிவாகி எழுதி வச்சிருக்கிறார்கள். அங்கே என்ன போகாதான்? பரலோகத்துக்கு எந்த அசுத்தமும் போகாது, எந்த அசுத்தமும் எதுவுமே அங்கே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் அசுத்தனாக இருந்தால் நான் போக முடியாது. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதோட நோக்கம் என்ன? கிறிஸ்து என்னை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி கழுவி கழுவி கழுவி நான் அறிக்கை செய்து விடுதலையாகி விடுதலையாகி விடுதலையாகி நான் பூரணத்துவத்தை அடையும் பொழுது நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் அந்த இலக்கை நான் தொட்டு விடுகிறேன். இன்றைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம், தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம், கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நான் ஜெபம் பண்ணி கொடுக்குறேன். தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன். ஆம் பிதாவே, அந்த கள்ளனுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே அந்த தெளிவு, அவனுடைய கண்களை அந்த இடத்துல நீர் திறந்திருப்ப, அது அவன் பரலோகத்துக்கு போவதற்காக மாத்திரமல்ல, அதை காண்கிற நாங்கள் இன்றும் ஆண்டவரே இதோ ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்களும் அதை உணர்ந்து, எங்களை உணர்ந்து, அந்த இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து, அந்த இரத்தத்தினால் கழுவப்படும்படியாய் எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் நாங்கள் அறிக்கை செய்து, ஆம் பிதாவே ஸ்தோத்திரம், எங்களில் எந்த பாவமும் எங்களை பின்தொடராதபடிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எந்த பாவத்திற்கும் நாங்கள் அடிமைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறபடி, ஆமாண்டவரே, நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்ட ஜனங்கள் என்று அறிக்கை செய்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் விடுதலை செய்யப்பட்ட மக்களப்பா, நாங்கள் விடுதலை பெற்ற மக்களாய் நாங்கள் வாழ உதவி செய்யும்படியாய் செப பண்ணுகிறோம். ஆம் பிதாவே ஸ்தோத்திரம், இனியும் எங்களை காண்கிறவர்கள் எங்களை அல்ல, ஆண்டவரே எங்களில் உம்மை காணும்படியாய் கிருபை பாராட்டும். ஆமாண்டவரே, அந்த கள்ளன் மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் செய்து மரண தண்டனைக்கு போன பிறகும் கூடப்பா அவன் பரலோகம் போக முடியுமானால், அந்த கடைசி தருவாயில் இருந்த அவன் ஆண்டவரை மனம் திரும்புதல் நாளில் பரலோகம் போக முடியுமானால், ஆண்டவரை எங்களுக்கு எவ்வளவு நேரத்தை தந்திருக்கிறீர், எவ்வளவு காலத்தை தந்திருக்கிறீர், எவ்வளவு ஆண்டுகளை எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய். அவனுக்கு கிடைத்த சில மணித்துளிகளில், சில மணித்துளிகளில், சில வினாடிகள் மாத்திரமே இயேசுவோடு பேசி, சில வினாடிகள் மாத்திரமே ஒப்பு கொடுத்து பரலோகத்துக்கு தகுதியாயிட்டானே. ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி, ஆண்டவரே இதோ இங்கே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரை கழுவி ஆண்டவரை சுத்திகரியும். ஆண்டவரே, ஏற்கனவே நீர் சுத்திகரிக்கிறீர், கழுவுகிறீர், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறீர். ஆனாலும் எங்களில் இன்னும் எந்த காரியங்கள் உண்டோ? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, ஆண்டவரே சோத்திரம் ஐயா, எங்களில் இன்னும் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து ஆராய்ந்து, ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் அங்கே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் சாதாரண இரத்தம் அல்ல, அது தேவனுடைய அன்பு. அந்த இரத்தத்திலே தேவனுடைய அன்பு இருக்கிறது. அந்த இரத்தம் வந்து, அந்த தேவனுடைய அன்பு வந்து என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து வாழ, நாங்கள் உணர்ந்து வாழ ஆண்டவரே கிருபை தாரும். ஆம்பிதாவே சோத்திரம் ஐயா, உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இந்த உலகத்தின் சாட்சியா இருக்க, எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யும். ஆமாண்டவரே, இந்த உலகத்தின் மக்கள் அல்லப்பா உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, இந்த மரணத்தின் சாயலில் உள்ள பிள்ளைகள் அல்ல, உம்முடைய மரணத்தின் சாயலை எங்களுக்கு தாரும். ஆம்பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா, பாவத்திற்கு மறிக்கிறதான உம்முடைய மரணத்தின் சாயல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய இரத்தத்தினாலே, உம்முடைய மரணத்தினாலே எங்களை மீட்டுக் கொள்ள சித்தமாகி, உம்முடைய சொந்த குமாரனை அடிக்கவும் நொறுக்கப்படவும் ஆண்டவரே நீர் ஒப்பு கொடுத்தீர். அவருடைய எலும்புகள் எல்லாம் ஆண்டவர் உடைக்கப்பட்டு உள்ளுக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அடிக்கப்பட்டு துப்பப்பட்டு, ஆண்டவரே முள் முடிகளினால் மூளை நரம்புகள் எல்லாம் ஆண்டவரே கிழிக்கப்பட்டு, இப்படியா எங்களுக்காய் ஆண்டவரே முழுமையாய் உடலில் எங்கெல்லாம் இரத்தம் இருக்கிறதோ எல்லா இடமும் கிழிக்கப்பட்டு, எல்லா இடத்திலும் இருந்து இரத்தங்கள் ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே அங்கே வடிந்து ஓடினதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் காணுகிறோம் அப்பா. அந்த கள்ள நண்டைக்கு ஆண்டவரே உங்களுக்கு பக்கத்தில் இருந்தபோது அவனால் உம்மை பார்க்க முடிந்தது என்றால், அவனால் தன்னை உணர முடிந்தது என்றால், நீர் யார் என்பதை உணர முடிந்தது என்றால், ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவப்பா உம்முடைய ஆவியை தந்து, ஆண்டவரே உம்முடைய ஜீவனை தந்து, ஆண்டவரே ஜீவனுள்ளவர்களை மாற்றி வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் உம்மை சரியாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யும், இயேசுவை நாங்கள் சரியாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே சோத்திரம். உம்முடைய பாடுகளுடைய மரணத்தையும் அதனுடைய ஐக்கியத்தையும் நான் அறிகிறதற்கு என்று எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, உம்முடைய பாடுகளின் ஆண்டவரே அந்த மரணத்தின் ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எதற்கா என் தேவன் இதையெல்லாம் செய்தார், எதற்கா இயேசு கிறிஸ்து இப்படி அறிக்கப்பட வேண்டும், எதற்கா என் இயேசு கிறிஸ்து இப்படி கொல்லப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சரியாய் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தார். எல்லாம் எனக்கு என்பதை ஆண்டவரே எங்களுக்கு என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. எங்களை மீட்டு கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. பரலோகத்தில் சேர்க்கவும் ஆண்டவரே உம்முடைய இரத்தம் பூர்ண இரத்தம் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆம் ஆண்டவரே, அந்த இரத்தத்தை உதறி தள்ளின ஒருவன், அந்த இரத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒருவன், ஆம் ஆண்டவரே பெற்றுக்கொண்டவன், அதை ஏற்றுக்கொண்டவன் பரலோகம் வந்துவிட்டான் என்று பார்க்கிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் காலின்கள் மிதித்து போடாதபடி, எங்களுடைய நடக்கைகளினாலும் செய்கைகளினாலும் பேச்சுகளினாலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, இந்த இரட்சிப்பிற்கு பாத்திரவான்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இரட்சிப்பிற்கு தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும், தகுதியற்ற எங்களுக்கு இந்த இரட்சிப்பை தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே சோத்திரம். கிருபையாயிரும். யாரெல்லாம் மெய்யாய் மனம் திரும்புகிறார்களோ, மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்கிறார்களோ, என் தேவன் என்னை விடுதலை கொடுத்திருக்கிறார், என் தேவன் என்னை விடுவிக்கிறவர், என் இயேசு என் பாவங்கள் எல்லாவற்றிலும் என்னை விடுதலை செய்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ ஆண்டவரே சோத்திரம், அவர்கள் விட்டுவிட பலனை தாரும். உம்முடைய இரத்தத்தால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை காட்டும்படியாகவே இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, இந்த மண்ணிலே உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டது. மண்ணான மனிதர்களாகிய நாங்கள் கழுவப்படும்படியாய் உம்முடைய இரத்தம் இந்த மண்ணில் சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆம் ஆண்டவர், எங்களை கழுவினதற்காய் நன்றி, எங்களை சுத்தப்படுத்தினதற்காய் நன்றி, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காய் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசு என்ற நாமத்தை எங்களுக்கு தந்து விடுதலை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் காத்துக்கொள்ள எல்லாவற்றையும் திருப்பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.